ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இதுகாரம் நம்ம வந்து திருச்சின்னமலையில மூணு பாசுரங்கள் செவிச்சிருக்கோம். இந்த மூணாவது பாசுரத்தில் நான்காம் வேற்றுமை இருப்பு என்று சொல்லப்பட்டதான உகாரம் மகாரம் அது விசேஷத்தை பார்த்துட்டு எழுத்து ஒன்றில் திகழ நின்றார் வந்தார்தாமேன் சுவாமி அந்த பாசுரத்தை முடிச்சார். அகார உகார மகாரம் அகார வாசப்தனான பெருமாள், உகாரத்துக்கே உண்டான பிராட்டி, மகாரமான ஜீவன், இது மூணும் பிரணவத்தில் இருக்குன்னு சுவாமி சாதிச்சார். இப்போ நம்ம அடுத்த பாசுரத்தில் நம்ம இப்போ எதை பார்க்க போறோம்னா, திருமந்திரத்திலே நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். நமஹா அப்படின்னா உன்னை வணங்குகிறேன் அர்த்தம். இப்ப மேற்கொண்டு பாசுரத்தை சேவிச்சுட்டு இப்ப அர்த்தத்தில் பிரவேசம் பண்ணலாம். நாம் வணங்க தாமிழங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார், நாம மக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார், நமக்கிருவன் துறையாமல் வைத்தார் வந்தார், சேமமெண்ணியம்மை அன்பர்க்கடைத்தாறு வந்தார், செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார், தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமைக்கேயாய் அமைக்கொள்வாறு வந்தாரு தாமே அப்படின்னு பாசுரம் அவதாரமாறுது. இங்க முதல் வரியிலே நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார் அப்படின்னு சுவாமி அருளப்பாடு பண்றார். நாம் நாமாகிய இந்த ஜீவாத்மா அவனை சேவிக்கும் போது இணங்கா நிற்பார் வந்தார். இணங்கான்னா அவர் என்ன ஒத்துக்க மாட்டாரா, இல்ல நம்ம பண்ண நமஸ்காரத்தை ஏத்துக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றது மனசுல. ஆனா இங்க இணங்கா என்ற பதத்துக்கு இசைந்து அர்த்தம். அதாவது நாம் அவனை சேவிக்கும் போது அவன் இசைந்து நமக்கு பலன் கொடுக்கிறான். அதுதான் இங்க சுவாமி சாதிக்கிறார். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார். அப்படி நம்முடைய நமஸ்காரத்தை ஏத்துக்கொள்ளும் பிரானாய் உபகாரகனாய் ஒரு பெருமாளாய் வந்து நிற்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி இங்க. அதாம் நாம் அவனை சேவித்தால் நமக்கு வேண்டிய பலன்களை கொடுக்க தன் திருவுள்ளம் இசைந்து வந்து நிற்பார் அப்படின்னு சாதிக்கிறார். இன்னும் இப்படி வந்து நிற்பார் அப்படின்னா, ஓர் அஞ்சலி செய்தால் கழுத்தில் ஓலை கட்டி ஓடும் வேலைக்காரன் போலே வந்து சேவகம் செய்வான்னு வியாக்கியானங்கள்ல சாதிக்கிறார். அத ஒரே ஒரு அஞ்சலிக்கு வந்து நிற்கும் பெருமாள் யாருன்னா நம்மளுடைய நாராயணன் தான், வேறு எந்த தெய்வமும் வராது. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போறோம், ஒரு பெரிய சன்னதி இருக்கு, சன்னதியை சுத்தின்தான் அந்த பக்கத்துக்கு போனோம்னா நம்ம சன்னதியை பிரதட்சணம் பண்ணவோன்னு எண்ணத்துல போல அந்த பக்கம் இருக்கிற ஒரு இல்லத்துக்கோ நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி பிரதட்சணமா போகும்போது அந்த பிரதட்சணத்தையும் இந்த ஜீவன் தன்னை பிரதட்சணம் பண்ணான், தனக்கு ஒரு கங்கீரம் பண்ணான் என்று நினைச்சிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராம் பெருமாள். இதாவது யாதிச்சிக சுகிருதம் சொல்லுவா, யாதிச்சிகமா கிடைச்சது சன்னதியை பிரதட்சணம் பண்ணுட்டு நம்ம போல ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், அப்ப பிரதட்சணமா போகும்போது கூட அதையும் இவன் தன்னை சேவித்தான் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி நமக்கு இணங்கி அனுகிரகம் பண்றார். அதாவது இதை கூட பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்கா, தன் வரவு கணக்கில் வச்சுப்பாராம். இந்த ஜீவன் என்னை நமஸ்கரித்தான் சொல்லிட்டு வரவு கணக்கில் வச்சுப்பாராம். அப்படின்னா பெருமாள் எவ்வளவு சுலபன்றதை நம்ம பார்க்கணும். இதுதான் தாம் வணங்க தாம் இணங்கா இசைந்து நிற்பார் அப்படின்ற. இப்போ பாரதத்தில் கூட ஒரு கதை உண்டு, ஒரு அடர்ந்த காடு இருக்கு, அது ஒரு வழிபோக்கன் போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் தெரிஞ்சது, ஒரு மண்டபம் தெரிஞ்சது, மழை தாங்க முடியல, ராத்திரி வேலை ஆயிடுத்து. அப்போ அந்த மண்டபத்து உள்ளே போறான், அங்க ஒரு மாடு கட்டியிருக்கு, அந்த திண்ணை முழுக்க ஒரே சாணம், சன்னதி சாத்தியிருக்கு ஒரே சாணம். ராத்திரி தங்கம் என்ன பண்ண, அந்த மாட்டை கொஞ்சம் தள்ளி கட்டிட்டு அது சாணத்தெல்லாம் வாரி ஓரமா போட்டுட்டு ராத்திரி அந்த பக்கத்துல படுத்துட்டு கார்த்தால எழுந்து போனானாம். ஆனா அவனுக்கு பெருமாள் சுகிருதம் பண்ணேன்னு சொல்றான். என்னன்னு கேட்டா, இந்த ஒருவேளை இந்த கோயில சுத்தம் பண்ணி கைங்கரியம் பண்ணானே அதற்கோசம் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்றான். அதாவது ஒரு சின்ன உபகாரம் பெருமாளுக்கு. அதான் நாம் வணங்க ஓர் அஞ்சலி, ஒரு கைகூப்பினா நாம் வணங்கினால் அவன் இணங்கி இசைந்து வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்றான்ட்டு இங்க சாதிக்கிறான் நமக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு நமஸ்காரம் ஒரு வஸ்து பெருமாளுக்குன்னு சொன்னாலே அவன் அதை சீகரிச்சுன்றான். இந்த பூதனா மோக்ஷ படத்துல பாத்தீங்கன்னா இந்த நஞ்சு தடவினா இந்த முளைப்பால் கண்ணனுக்கு கண்ணனுக்குன்னு சொல்லிட்டே வந்தா. அவ சொன்னதுதான் கடைசியிலேயே அந்த வஸ்து அவன் சீகரிச்சுண்டு தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்நடை இட்டு சென்று பேய் முளைவாய் வத்து நஞ்சையுண்டு பித்தனன்ன பிறரே சனின்றாய் அப்படின்ற குலசேகர பெருமான். அந்த மாதிரி அவனுக்குன்னு ஓரஞ்சலி ஒரு வஸ்து சமர்ப்பிக்கிறது அப்படின்னாக்கா அவன் நமக்கு அனுகிரகம் பண்றான், அந்த வஸ்து இவன் ஏத்துக்கிறான். அந்த மாதிரி இங்க சுவாமி தேசிகன் தாம் வணங்க தாம் இணங்கா நம்முடைய கூக்குறளுக்கு இசைந்து நிற்கிறான்னு சாய்க்கிறார். இப்போ நம்ம அடுத்த வரியில பார்த்தாக்கா நம்ம அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். நாம் ஆச்சாரிய முகேன பண்ண சரணாகதியினாலே பிரபன்னன் என்ற திருநாமம் நமக்கு கிடைக்கிறது. இந்த பிரபன்னனான நமக்கு ஒரு பொறுப்புமே வைக்கல பெருமாள், எல்லா பொறுப்பையும் அவனே எடுத்துக்கிறான். இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பையும் அவனே எடுத்துக்கிறான். அதுதான் நம்ம அடைக்கல பத்தில பார்த்தோம், கோப்திருத்து வரணும், இந்த ஜீவனை காக்கும் பொருளை பொறுப்பை பெருமாளிடம் ஒப்படைத்தலே கோப்திருத்த ரக்ஷணம், கோப்திருத்து வரணும்னு சொல்றா. சமிக்கிறோம் கோப்திருத்து வரணும், அதாவது இதனை ரக்ஷய வஸ்துவாய் வரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்படி இந்த நம்மை அடைக்கலம் கொள்ளும், அதாவது பெருந்தாளுடைய பிரானடைக்கு என்றும் பிரியாதிருப்பாரே அப்படின்ற பெருந்தாளுடைய பிரான் இருக்கானே அவன்தான் நம்மை காக்கும் ரக்ஷ வஸ்து. அப்படி எல்லா பொறுப்பையும் அவனே எடுத்துன்றான். அதான் சாய்கிறீங்க நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார் அப்படின்ற. முதல்ல சொன்னது நாம் வணங்கும் போது அவனும் இணங்கிறான் இசைங்கிறான் அப்படின்னு. அடுத்தது இந்த ஜீவனை அடைக்கலமாக கொண்டு காக்கும் பொறுப்பை அவனே ஏத்துக்கிறான் அப்படின்னு சாய்கிறார். அடுத்தது நாம் எவக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். நாம் எவக்கு, நாம் என்ற அகங்காரம், எமக்கு என்ற மமகாரத்தை ஒழிக்கிறார். இதுல யாரு பெரியவன், நம்மளது வஸ்து நம்மள்தா, இந்த வஸ்து நம்மள்தா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த விவாதத்துக்கே அங்க வந்து வழி இல்லை. எல்லா விவாதங்களையும் அறுத்து நாமமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார்னு ஒன்று என்று எதுவும் இல்லப்பா, எல்லாம் என்னது அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் அவனுக்குன்னு, அதாவது நமக்கு இவன் உரையாமல் வைத்தார் வந்தார். இது நமது, நமக்கு என்ற ஒரு வஸ்து பற்றி சேஷத்துவம் இல்லாமல் எல்லாம் தனதாக்கி கொண்டவர் இந்த பெருமாள். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா பலி சக்கரவர்த்தி இருந்தார், இந்த மூன்று லோகம் எண்ணுதுன்னு சொல்லிட்டுருந்தான், பெருமாள் கொடுத்த வஸ்துவை எண்ணுதுன்னு சொன்னான். அதாவது எனக்கு ஒரு பிரபன்னன் எனக்கு யான் உரியேன் அல்லேன் என்ற ரீதியிலே தான் ஜீவிக்கணும். ஆனால் பலி சக்கரவர்த்தி ஐஸ்வர்யத்தினுடைய செருக்கால இருந்தார். பெருமாள் பார்த்தார், சரி இவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும்னு திருவுள்ள பத்தி முதல்ல மாணி குரலுருவாய அப்படின்னர். மாணிக்குரளவாய் பெருமான் வந்து போறான். மூன்றடிவன் குழு என்று கேட்கிறான். கையிலே கவண்டலம், மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய் மாவளிவன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான். மூன்றடிவன் குழுன்றான் யஜ்னோபவீதம் நல்ல சிக்க வச்சுண்டு கையில கமண்டலத்தை எடுத்துட்டு ஒரு கொடை எடுத்துட்டு பெருமாள் போய் நிற்கிறான், யாஜகத்துக்கு நிற்கிறான். மூன்றடிவன் குழு அப்படின்றான். இன்னார் இன்னார் யாருன்னு கேட்கிறான் பலி சக்கரவர்த்தி. சொல்றேன், நான் இன்னாருடைய புத்திரன், எனக்கு ஓரடைவும் இல்லே, அதனாலே கொடுக்க வேண்டும். அவன் நினைச்சுட்டான் பெருமாள் திருவுள்ளம் என்னன்னா என்னுடைய ஆளுகைக்கு அடங்காத இடம் இல்லைன்றது பெருமாள் திருவுள்ளம். இது பலி சக்கரவர்த்தி எப்படி புரிஞ்சுட்டான் அப்படின்னாக்கா இவனுக்கு ஓரடி மண் கூட இல்லை போட்டிருக்கு, தம்மகிட்ட யாசகத்துக்கு வந்திருக்கான்னு நினைச்சுட்டான். ரொம்ப ரொம்ப வேத வாசனை அடிக்கிறது இவன் பேர்ல, அத்தியனம் பண்ண சிறு பாலகனாய் பால்மணம் பாராத பாலகனாய் இருக்கான், மூரடி மண் தானே நான் அளந்து கொடுக்கிறேன்னு சொன்னான் பலி சக்கரவர்த்தி. பெருமாள் பார்த்தார், மன்னா நானே அளந்துக்கிறேனே. இல்ல சுவாமி, அவர் சின்ன திருவடியா இருக்க உங்களுக்கு போராத இடம், மூரடி மண் தானே, நான் அளந்து கொடுக்கிறேன் சுவாமி, நிறையா கொடுக்கிறேன் அப்படின்னா. பெருமாள் பார்த்தார், இல்ல இல்ல நானே அளந்துக்கிறேன் சாதிச்சார். சரின்னா என்னுடைய பாதத்தால் யாரளப்பமு வடிவன் மன்னா தருக என்று வாய்திறப்ப அப்படின்னு பெருமாள். என்னுடைய பாதத்தால் நான் மூன்று மண் அளந்துக்கிறேன், மன்னா தருக என்று வாய்திறப்ப, தரேன்னு சொல்லு அப்படின்னு திருவங்கவண்ணன் சாய்கிற இந்த வாமனாவதாரத்தை, மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்றலுமே அப்படின்னு, மற்றவனாகிய பலி சக்கரவர்த்தி இந்த மூரடிவன் என்னால் தரப்பட்ட அந்த அகங்காரத்தோடே சொன்னான், செல்வ செருக்கோடே சொல்றான். நம்ம இங்க பார்த்த விஷயம் வந்து, நாம் எமக்காம் வழக்கெல்லாம், நாம் என்ற அகங்காரமும் எமக்கு என்ற மமகாரமும் ஒழிக்கணும் சொன்னார். ஒழிக்கிறது இந்த பெருமாள் தான் ஒழிக்கிறார், அதை ஒழிக்கவே இவன் வாமனனாய் வந்தான். மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்றலுமே, அவன் சொன்ன விஷயம்தான், அவன் சொன்ன க்ஷணநாழிதான், அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் வின் தடவை, அவ்வளவுதான் பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தான். ஆழியட சங்கும் வில்லு மெழ திசை வாழியட தண்டும் வாழுமெழ அண்டம் ஓழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு நம்மாழ்வா திருவாய்மொழியில. அந்த மாதிரி பெருமாள் அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் வின் தடவை, மேலடத்தவன் ஆய் கனகழக்காயருலகும் போய் கடந்து, அங்கொன்னாவசுரரு துளங்க சல நீட்டி மன்னிவகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்கு வித்ததாளானை அப்படின்னு திருவங்கவன் பெருமாள் திருவடி மேல மேல போச்சு, எல்லா லோகத்தையும் தாண்டி போச்சு. பிரம்மா தீர்த்தம் சேர்த்த தேவர்கள்லாம் புஷ்பம் மாறி பொழிஞ்சு சேவிக்கிறா. ரெண்டு அடியில தன்னுலகம் ஆக்குவித்ததாளானை பலி சக்கரவர்த்தியோட மொத்த ராஜ்யமும் ரெண்டு அடியில் எடுத்தான். ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படின்றா பெரிவா. அந்த மாதிரி இந்த மமகாரம் என்னது என்ற வஸ்துவே பெருமாள்கிட்ட கிடையாது. இந்த ஜீவனுக்கு அந்த வார்த்தை சொல்லவே கூடாது, எல்லாம் பெருமாள் வஸ்து. அதான் நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். இந்த ஜீவன் வேற ஒத்தனுக்கும் சேஷபூதன் இல்லை, எனக்கு மட்டுமே சேஷபூதன். பெருமாள் ஒத்தரே லோகத்துக்கு சேஷி, பெருமாளும் பிராட்டியும் தான் லோகத்துக்கு சேஷின்னு காட்டுறதுக்கு நமக்கு இதுவன் உரையாமல் வைத்தார் வந்தார் அப்படின்ற. வேற யாருக்கும் இவன் சேஷபூதன் இல்ல, என் ஒருவனுக்கே இவன் சேஷபூதன்றதை அழுத்தி சாய்கிறார் சுவாமிந்தரத்துல. முதல்ல சொன்னது வழக்கு, யான் எனது என்பதொன்றில்லை என் செய்து அவனையெல்லால் தான் அறிந்திரும் தன் அடியார்க்கண்ணை ஆட்படுத்தி தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன் அருள் வழியே. நான் உன்னை வீடு செய்வேன் என்ற நன் திருநாரணனே அப்படின்னு தேஜபுரத்தில் சாய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இந்த விஷயமானது நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். அடுத்த வரிய பார்க்க, சேவமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னு. இந்த ஜீவாத்மாக்களுக்கு பெருமாளுடைய திருவடியை அணுகி சரணம் அப்படின்னு பரத்து ஒப்படைத்தவர்களுக்கு எது ரொம்ப அனுகிரகமாக இருக்கும் அப்படின்னா, இவாளை பாகவதர்களுக்கு அடியார்களாக்குவதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். எல்லா வைஷ்ணவ பாகவதர் அவர்களுக்கு இந்த ஜீவனையும் அடிமையாக்க வேண்டும். ஏன் சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த பாகவத சேஷத்துவம் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் முக்கியம், பிரபன்னாளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பெரியவா சொல்லா பாகவத உச்சாரப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு பண்ண கைங்கரியமே சிறந்த கைங்கரியம். பெருமாள் எப்ப தன் திருவள்ளத்தை ரொம்ப சந்துஷ்டியா வச்சுக்கிறான் அப்படின்னாக்கா, ஒரு பாகவதன் 800 பாகவதருக்கு பண்ணக்கூடிய அந்த பாகவத கைங்கரியம் இருக்கே, அதை பார்த்துட்டான்னா பெருமாள் இவன் எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டான்னு எல்லை நிலத்தை வகுத்துக்கிறான். அதான் காலக்ஷேபாக நமக்கு சொல்லித்தர விஷயமானது, பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிலமாவது எது அப்படின்னு கேட்டாக்கா, அது பாகவத கைங்கரியம் பண்ணும் போது மட்டுமே பெருமாள் திருவுள்ளம் பிரீத்தி அடைகிறான்னு சொல்றான் நமக்கு. அதுதான் அழகா சொன்ன திருவண்டங்குடி ஆழ்வார், அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு, அவளான ஆதிவீரான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு. இவருடைய திருவரங்களுடைய அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் அப்படின்னு திருவுள்ள பத்திரர் அந்த ஆழ்வார். அப்புறம் பார்த்தா இன்னும் இந்த பாகவதாருடைய பெருமை என்ன அப்படின்னு நான் கேட்க போனாக்கா, கேசவா புருடோத்தமா கிளறு சோதியாய் குரலா என்று எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு. இந்த கேசவனுடைய அடியார்கள் இருக்காளே, அவா என்னை விற்கிறதுக்கும் அவளுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த பாகவத சம்சர்க்கமானது ரொம்ப விசேஷம், பெருமாளே திருவுள்ள பத்திர ஒரு விசேஷம். அதனால்தான் சேமமெண்ணி எம்மை அன்பர் கடைத்தார் வந்தார். இன்னொரு பாகவதனோடைய சேர்ந்து பண்ற கைங்கரியம் தான் பெருமாள் திருவிழத்தை உகக்க வைக்கும். பெருமாள் சேவை கூட பார்க்க நம்ம மட்டும் பெருமாள் சன்னதியில் போய் தனியா நின்று தரைக்கு உள்ள நின்று யாரும் பார்க்காம பட்டர் மட்டும் இருக்க நம்ம மட்டும் பெருமாளை சேவிச்சு ஆனந்திக்கிறது ஒரு சேவை கிடையாது. இத்தனை அத்திவரதர் 40 சம்வத்சரம் கழிச்சு அனந்த சரஸ்லேருந்து வெள்ளையல் இருக்கார். கோடானு கோடி ஜனங்கள் வந்து கியூல் அணிந்து 7 மணிகாலம் 10 மணிகாலம் கியூல் அணிந்து அத்தனை அந்த பாகவதாரோட சேர்ந்து நீ சேவிச்சுட்டு வரோம் வெள்ள வரமே, அந்த ஒரு மனசு திருப்தி, அந்த ஒரு சந்துட்டி, இதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். ஏன்னா கைங்கரியம் ஒத்தர் மட்டும் பண்ணா வெறும் கைங்கரியம் இல்லாது, எல்லாரோடும் சேர்ந்து பண்ணணும். கூடியிருந்து குளிர்ந்து ஏலவரம் பாபாயின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன வார்த்தையை மனசுல வச்சுக்கணும். அதுதான் சுவாமி இங்க சாய்க்கிறார். சேவம் இந்த ஜீவனுக்கு எது உத்தமம் என்று எண்ணி பெருமாள் எண்ணி எம்மை அன்பராகிய பாகவதர்களுக்கு என்ன பண்ணார் நேட்டா அடைத்தா ஆர்வந்தார் அப்படின்ற இந்த பாகவத கோட்டியிலே கொண்டு என்ன சேர்த்து விடுறான் சுவாமி இவன் அப்படின்னு சுவாமி இங்க திருவள்ள பத்திரர். ஏன் கேட்டா பகவத் கைங்கரத்தின் எல்லையினிடம் பாகவத கைங்கரம் பெரிவா சொன்னான். இதுதான் சுவாமி தேசிகன் நீ சரணாகதி பண்ணுட்டப்பா, அந்திம காலத்தை எப்படி கழிக்க போற அப்படின்னா சீபாஷத்தை சேவி, ஆழ்வாட அருளிச்செயலை பண்ணு, திருப்பறிவட்டம் கோயில் சார்ந்து இல்ல பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணு, திருமணம் பண்ணு, திருவிளக்கு கைங்கரியம் பண்ணு, அதுக்கு வேணா துவயத்தை அனுசந்தானம் பண்ணு, இதுக்கு எதற்குமே உனக்கு சக்தி இல்லை அப்படின்னு யோஜனை பண்ணாகா. இன்னும் கடைசியா ஒரு விஷயம் சொன்னார் சுவாமி, அததான் இந்த வரிக்கு அர்த்தம். சேவமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னு என்னன்னா, என் ஒருவன் என்று அபிமானிக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர நிழலிலே ஒதுங்கி வர்த்தித்தல்னு சாப்பிச்சார். இந்த ஸ்ரீவைஷ்ணவன் இந்த பாகவதன் என்னுடவே நின்று யார் நினைக்கிறானோ அவனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்தி. அதான் பெரியவா சொல்லுவா திவுதேசத்தில் பார்த்த ஸ்ரீவைஷ்ணவா இருப்பா, அவ அகங்கள்ல அந்த அந்த அகிரகாரத்தில் வீடு வாங்கிட்டு போடா, 10 பிராமண சமூகம் இருக்கும், நாளைக்கு ஒரு ஆமி ஆவட்டம் நம்ம உபயோகமாக நம்ம உனக்கு பகவத் கிருபா பகவத் கைங்கிரம் கிடைக்கும், கோட்டு கைங்கிரம் கிடைக்கும்னு திருவள்ளத்தை தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதன்னு பெரியவா சொல்லியிருக்கான். அப்பதான் அந்த பாகவத சம்சர்க்கம் கிடைக்கும். அதனாலே தான் சுவாமி திருவுள்ள பத்தி பெருமாள் நடத்தி கொடுக்கிறான் இந்த விஷயத்தை. எப்படிதான் சேமம் இந்த ஜீவனுக்கு எது சேமம் அப்படின்னா ரொம்ப க்ஷேமமா இவன் இருப்பான் அப்படின்னா 4 பாகவதாலோட கலந்து பரிமாறணும். இவன் கூடியிருந்து குளிர்ந்து என்ற ரீதியிலே கைங்கிரம் பண்ணாதான் பெருமாள் திருவுள்ள முகக்கிறான். அததான் சுவாமி திருவுள்ள பத்தி சேமமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னு. இன்னும் கலியன் சாதிச்சார் இந்த விஷயத்துல, விண்டாரை வெண்டாவி விலங்குன்ன மெல்லியலார் கொண்டாடும் மல்லகரம் அடலேர வஞ்சமத்து, கண்டாரை கடல் மல்லல் தலசயன துறவாரை கொண்டாரும் நெஞ்சுடையார் அவரங்கள் குலதெய்வமே. இந்த பெருமாளை எவன் ஒரு அடியார் சேவிக்கிறானோ அந்த அடியார் தான் என் குலதெய்வம். இன்னும் ஒருபடி மேலேயே போயிட்டார் பெருமாளை விட்டார் ஆழ்வார். எவன் ஒருவன் கடல் மல்லை பெருமாளை சேவிக்கிறானோ அவன் எனக்கு குலதெய்வமானான் அப்படின்னா இந்த பாகவத பெருமை என்ன நம்ம கவனிக்கிறோம் அந்த இடத்துல. அதனாலதான் உத்தேசிச்சு சுவாமி எப்படி இங்க சாதிச்சிருக்காருனா, பெருமாளே நமக்கு நடத்தி கொடுக்கிறான் பாகவத சம்சர்க்கத்தை. அதான் சிவமெண்ணி எம்மையன்பர்க்கு அடைத்தார் வந்தார் அப்படின்னு இந்த பாசுரத்தை இங்க தலை கட்டுறார். அடுத்தது செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். அடுத்த வரி செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். செழுந்தகவு மிக்க கிருபை. இந்த பெருமாளுக்கு நம்ம பேர்ல ஒரு கிருப பண்ணணும்னு ஒரு பெரிய விசாரமான திருவுள்ளம். நமக்கு இவன் உபாயமா நிற்கிறான், உபயமாகவும் நிற்கிறான். தின்சரணாம் ஈசர் வந்தார் அப்படின்னு ஈசன் இந்த லோகத்துக்கு இவன் ஒருவன் தான் ஈசன். எப்படின்னா இந்த ஜீவாத்மா அவன் திருவடி அடையருக்கு ரெடியா காத்துட்டு இருக்கான், வரம் தரும் மாமணி வண்ணனாய் காத்துட்டு இருக்கான். சித்தோபாயன் சொல்லுவா நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள், சித்தோபாயன் சித்தமா இருக்கிற ஒரு உபாயம் என்னன்னா பெருமாள் தான், பலரும் அவனே அப்படின்னு சொல்றான். நம்ம சாத்தியோபாயம் என்ற ஒரு அனுஷ்டானமாகிய சரணாகதியை அனுஷ்டித்து சித்தோபாயன் என்று சொல்லப்பட்ட பெருமாளை நாம் வசீகரிக்க வேண்டும். சாத்தியோபாயத்தாலே சித்தோபாயத்தை வசீகரித்தல், இதுதான் சரணாகதி. அப்ப பெருமாள் நம்ம கைக்குள்ள வந்துருவான். அப்படி செழுந்தகவு தின் சரணாம் ஈசர் மிக்க கிருபையாலே நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் நிற்பவர் இந்த பெருமாள் அப்படின்னு சுவாமி இங்க திருவுள்ள பத்திரர். அடுத்தது பார்த்தா, தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். நமக்கு கொடிய பாவம், இந்த ஜீவன் வெவ்வேறு பிறவி எடுத்து சஞ்சித பாவம் பிராரத்த பாவம் என்று எல்லா மூட்டையா சேர்த்துட்டு இருக்கு. இந்த பாபத்தை ஒழிக்கக்கூடியவன் எவன் அப்படின்னா நம்ம சியப்பதிதான். அதாவது சொன்ன தாம் அனைத்தும், தாமே அனைத்து இந்த ஜீவர்களுடைய அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியவன் சாய்ச்சர். இப்போ இந்த அனந்த சரஸ்ரீ அத்திவரதர் 40 சம்வத்சரங்கள் சயன திருக்கோலத்தில் இருந்தார். திருப்பி வெளியில வந்து நமக்கு ஒரு மண்டல காலம் இந்த சேவை கொடுத்து நமக்கு இந்த தலைமுறைகளுக்கு தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை காட்டவே பெருமாள் ஏழு வெளில வந்திருக்கார். அப்போ எத்தனையோ திரு கோடிஜனங்கள் பேர எவ்வளவு மன கஷ்டங்கள்லாம் இருக்கு. அப்பா வரதா என் மனக்கட்டத்தை போக்கு, உன்னை உதிரையா நான் வந்து சேவிக்கணும்னு கெஞ்சரா பெருமாள்கிட்ட. பெருமாள் சில பேருக்கு உடனே பலிக்கிறது, சில பேருக்கு அவருடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி பலாபலன் கிடைக்கிறது. சில பேர் பாஸ் வச்சுட்டு 10 மணி நேரம் காத்துட்டேன்னு சொல்றான். சில பேர் தர்ம தரிசனத்தில் ஒரே மணி நேரத்தில் நான் பெருமாளை சிரிச்சுட்டு வெளில வந்தேன்னு சொல்றான். அது அவனுடைய கர்மாவை பொறுத்தது எல்லாமே. இதுதான் நம்முடைய தீவினை. இந்த தீவினையை தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார், ஒழிச்சு கட்டுறான் பெருமாள் எல்லாத்தையும். என்ன, ஒரே ஒரு சரணாகதியாலே நம்முடைய பாபம் அத்தனையும் ஒழிச்சு கட்டி நமக்கு நல்ல கதியை கொடுக்கிறான் பெருமாள். அதான் இந்த என்னன்னு கேட்டா, வீதியார வருவான்னு ஒரு வாக்கியம் உண்டு. வீதியார வருவானை விருந்தா வனத்தே கண்டோமேனு ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். தன்னுடைய திருவேணி சௌந்தரத்தை காட்டி வீதியில வந்து நாம் இந்த ஜீவர்கள் அத்தனை அவன் திருவேணியை சேவிக்கிறோமே, சேவிக்கும் போதே நம்ம பாபம் போறதுன்னு சொல்றான். ஏன்னா திவ்ய மங்களக விக்கிரகத்தின் சேவையே பாப நிவர்த்தகம் சொல்லிட்டு அப்படின்னு பெரியவா சொல்றான் நமக்கு. அப்படி நம்ம பாபத்தை ஒழிக்கவே அவன் புறப்பாடு கண்டருளி நமக்கு அனுகிரக செயலனாய் இருக்கான் பெருமாள். இப்படி நாம் அவனை சேவிக்கும் போது நம்முடைய தீவினை மொத்தமும் போறது, கெட்ட எண்ணங்கள் மாறுறது. வரத பிரபுன்னு கையுகூப்பி ஒரு க்ஷணமான ஒரு 24 மணி சாகாதத்துல ஒரு க்ஷணமான அவனை மனசுல நினைச்சுட்டு ஒரு கையுகூப்புறமே, இந்த ஒரு அஞ்சலிக்கு தான் அவன் காத்துன்னு இருக்கான். அதுதான் அப்ப அப்படி நாம் அஞ்சலி செய்யும் போதே நாம் வணங்க தாமிடங்கால் இருப்பார் வந்தார். அந்த முதல் வரியை ஞாபகம் வச்சுக்கணும். நாம் கையை கூப்பும் போது இணங்கி இசைந்து நமக்கு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அப்படியானது அவன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது இது எல்லாம் எதுக்கு பெருமாள் ஏன் பண்றான், நாம் சேவிக்கும் போது இசைகிறான், நம்மை அடக்கலமா வச்சிருக்கான், நம் வழக்கெல்லாம் அறுத்து போடுறான், நமக்கு இது நமக்கில்லை எல்லாம் அவனுக்கு சேஷகி பாவத்தாலே சொல்றான், நமக்கு சேமம் என்று எண்ணி பாகவத கோட்டையில சேர்த்து விடுறான், செழுந்தகவால் தின்சரணா மீசராய் நமக்கு இருக்கான், எல்லா பாவத்தையும் எதுக்கு போக்குறான்னா தமைக்கே யமைக்கொள்வாறு வந்தாரு தாமே. இது எல்லாம் எதுக்குன்னா அவனுடைய முகோல்நாசத்துக்காகவே, அவனுடைய திருவுள்ள சந்துஷ்டிக்காகவே பெருமாள் இத்தனையும் பண்றான். ஜீவர்களை படைக்கிறான், அவளை கையகோப்ப வைக்கிறான், அவளுக்கு சகல சௌகரியம் செஞ்சு கொடுக்கிறான், அவ பாபத்தை ஒழிக்கிறான். இது பண்ணும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம குழந்தைய நம்ம காப்பாத்துறோம். இவன் கர்மா ஒழிச்சுன்னு என் திருவடிதான் உபாய உபயம் நினைச்சுன்னு வந்து சேவிக்கிறான், அப்ப இவனுக்கு நல்ல கதியை நாம காட்டுறோம்ன்ற ஒரு பெருமாள் விசாலமான திருவுள்ளத்தை, அதற்காக இந்த அனுகிரகம் பண்ணுவதற்காகத்தான் அவன் தமைக்கேயமை கொள்வாறு வந்தார்தாமே. இந்த ஜீவனை தனக்கே சேஷமாக்கிக் கொள்கிறான், சந்தோஷிக்கிறான். அதுதான் அம்மாழ்வர் எடுத்தர், தனக்கேயா எனக் கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பேன். இந்த கிருஷ்ணன் என்ன பண்றான்னா அவனுக்கே எல்லா வஸ்தும் வேணும், இந்த ஜீவன் மொத்தம் அவன் சொத்து, அதுக்கேதான் இத்தனை ஆட்டங்காட்டி நம்மள சம்சாரத்தை அழுத்தி அப்பயாவது அவன் திருவடியை நாம் நினைக்கிறோமா என்று பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்றானாம். அதனால இந்த பாசுரத்துல சுவாமி என்ன திருவுள்ள பத்துறாருனா, நமகா நம்ம ஒரு வார்த்தை சொன்னா போறோம், திருமந்திரத்தில் உள்ள நமசப்தம் அதனுடைய அர்த்தத்தை சுவாமி விஸ்தரிச்சு சாய்ச்சிருக்கார். பாசுரத்தை ஒருத்தர் திருப்பி சேவிச்சா அடுத்த மாசம் லயிக்கும். அடிய முதல்ல திருப்பி சேவிச்சுட்டு இதை முடிச்சுக்கிறேன். அடியேன் நாம் வணங்க தாமிழங்கால் இப்பார் வந்தார், நாம் வணங்கும் போது அனுகிரகம் பண்றான், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார், நம்மை ரட்சிக்கிறான், நாம் நமக்காம் வடக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். அகாரம் அகங்காரம் மகாரத்தை ஒழிச்சு விவாதங்களை ஒழிக்கிறார். நமக்கு இவன் உரையாமல் வைத்தார் வந்தார். அவன் ஒருவனுக்கே இவன் சேஷபூதன்றத பெருமாள் அவன் ஒருவனே சேஷின்றதை காட்டுறார். சேகமெண்ணியம்மையன்பர் கடைத்தார் வந்தார். பாகவத கோட்டினுடைய சந்தர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான் பெருமாள். அடியார்க்கென்னை ஆட்படுத்தியவன் என்ற ரீதியிலே செழுந்தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். மிக்க கிருபையாலே நமக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இந்த வரதன் இருக்கான். அடுத்தது தாம் அனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். நம் பாவ மொத்தத்தையும் ஒழிச்சு திவ்ய மங்கள விக்கிரத்த சேவையை நமக்கு கொடுக்கிறான். அடுத்தது தமக்கேயா யமை கொள்வாறு வந்தாரு தாமே. அவனுடைய திருவுள்ள பிரீதிக்காகவே இந்த லோகங்களை படைத்து இந்த ஜீவர்களுக்கு நல்ல கதையை காட்டி அவளுக்கு தன் திருவடிகளோட பலத்தை காட்டி அனுகிரகம் பண்றான்ட்டு சுவாமி இந்த பாசுரத்தை தலைக்கன்றார். அடுத்த பாசுரத்தை நான் நாளைக்கு சேவிக்கலாம் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.